நான் பாடும் மௌன ராகம் என் காதல் ராணி என்னும் நான் பாடும் மௌன ராகம் கேட்கவில்லையா என் காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா கண்ணீரில் உன்னை தேடுகின்றேன் என்னோடு நானே பாடுகின்றேன் நான் பாடும் மௌன ராகம் கேட்கவில்லையா என் காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா சென்றலும் நின்று போனதுண்டு உன்னை காண வெண்ணிலா வந்து போவதுண்டு ஏன் தேவி இன்று நீ என்னை கொள்கிறாய் உள் மீது ஏனடி தூங்கச் சொல்கிறாய் உன்னை தேடி தேடியே எந்த நாவி போனது கூடு தானே இங்கு பாடுது குயிலைத்தானே தேடுது நான் பாடும் மௌன ராகம் கேட்கவில்லையா என் காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா போனது நான் பாடும் மௌன ராகம் கேட்கவில்லையா என் காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா கண்ணீரில் உன்னை தேடுகின்றேன் என்னோடு நானே பாடுகின்றேன் நான் பாடும் மௌன ராகம் கேட்கவில்லையா என் காதல் ராணி